சாசனம் காதல் எந்த நாளிலும் கவிதை போல சாஸ்வதம். இன்று வந்த நேசமோ பூர்வ ஜன்மயோகம், இன்னும் ஏழு ஜன்மமும் வளரும் இந்த யாகம். மீண்டும் மீண்டும் பூமியில் தோன்றலாம் காகத்தான் கண்ணே. தனிமை கொதிக்குது, நினைவினில் அனலும் அடிக்குது, இதயம் துடிக்குது, துணை வரத்தான்